पवित्रे ब्रह्मोपदेत्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापदायास्तु नमः श्रीविधये नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पुत्रिणे चलचित्पित्रा पुत्रिणे परमेष्ठिना सुखावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः यस्मिन् पदं यतिपतिर्मदनारविन्द विक्रामदेवनिधने निगमं तमश्यम् तस्यैव तं भगवदप्रियभागिधेयं वदामहे वदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गा अनन्त्यलभ्यैः स्वचिह्नैः शिवाक्षसिंहासनमात्मलीलम् यस्मै च दत्तम् निधिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुलिर्मरुक्म रामोहदत्तवितराणि त्रिनायमेने अस्मद्गुरो भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामायस्य चरणम् शरणम् प्रपद्ये. தனிய பாக்கியத்தினால இன்றைக்கு எம்பெருமானாருடைய தீயமங்கள் இருக்கிறதுக்காக அந்த சித்திரம் வந்து சென்று அது கொடுத்திருக்கும் ஆண்களுக்கு என்னுடைய நன்றி. ஆச்சாரியார்கள் உபதேசங்களே மனதில் வச்சுன்னா விசாரம் பண்ணணும். நாம் படத்தை வச்சு என்ன பண்ண போறோம் கேட்டார். அற்புதமான ஒரு விஷயம் சொல்றார். ஸ்நானம் பண்றது தியானம் பண்ணிதான் ஸ்நானம். ஸ்நானம் வந்துட்டு பேசினால் அவனுடைய பிராணமே பருணனை பதிக்கிறான்னு சொல்லிடுவோம். சாப்பிட சேர்ந்து பேசினா அவனுக்கு பிராணமே யமனை பதிக்கிறான்னு சொல்லிடுவோம். ஒன்றத்தோட தியானம் பண்ணி செய்யணும். அந்த தியானம் பண்றது இரண்யசிங்கம் வருன்ற பத்தி அந்த மந்திரங்கள் தான் சொல்றார். அதனால ஒருத்தர் வந்து திருக்கோட்டிடம் கிட்ட போய் கேட்டாராம், சுவாமி நீ ஸ்நானம் பண்ணி எங்க திருமேரியை தியானம் பண்ணி திருப்பூர் கோயில் ஆழ வந்தாரோட போறேன். ஆழ வந்தாலும் தீர்த்தாமல் அவருடைய திருவாரி திருவிழிவார்த்த கிடக்க நான் தீசா பண்ணேன். ஆழ வந்தாருடைய முதுகு இருந்து அதே தியானம் தான் நான் தீர்த்தா பண்ணேன். ஆச்சாரிய தீயமங்கள் தியானமும் அவ்வளவு புரியமாக அப்பேற்பட்ட தீபமங்கலத்துக்கு கிடைச்சதுனால அறிய ரொம்ப பெருமை. ஆனா இந்திரமானாருக்கு என்ன பெருமை? திருப்பாவை இந்திரமானாருக்கு பட்டம். திருப்பாவைக்கு என் பெருமானாருக்கு என்ன சொல்றது? எல்லாரும் உந்து மலகம் பாசுரத்தை சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி 12வது பாசுரத்துல முன்னோர்கள் விஷயத்துக்கு அனைத்து இல்லத்தாலும் அறிந்தேரோட பாவாய் கடச்சின சத்தருமே கண்டிருக்கிறேன் நிறைத்து முறையே திருவால் சோழ கரத்தில்லம் சேராத்தின் அச்செல்வம் தந்தாய் பனித்தலை மீளன் வாசுக்களை பற்றி திறக்கனா தெளிலங்கை கோமாக செப்ப மனத்தை கிணியாக பாடவும் நீ வாய் பிறவாய் இருத்தால் எழுந்திராய் இழந்த பேருடக்கம் அனைத்தில்லத்தாலும் அறிந்தேரோ என்பாய். அந்த பாசுக்கு எழுப்பப்படக்கூடிய தொழிலை பற்றி பல விஷயங்கள் இருக்கு. அது ஒன்று, அந்த தொழிலினால எல்லாருமே எம்பெருமான் பெருமை அறிந்தார். அனைத்து இல்லத்தாலே எம்பெருமான் பெருமை அறிய முடியாது. இந்த பெண் எம்பெருமான்கிட்ட ஆசை விட்டு அவரை பற்றி பேசுவார். அதில் அனைத்து இல்லத்தாலும் அறிய முடியாது பெருமையும் தூங்கலாமா எழுந்து என்று கூப்பிடுறான்னு ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சொல்லும்போது ஆச்சாரியார் ஒரு சொன்னார், இந்த பெண்மையை பிறந்து எப்படின்னா எம்பெருமானார் பிறந்தது. எம்பெருமானார் அவர்களுக்கு பின்னாடி நிறைய பேர் எம்பெருமானார் ஆசிரியத்து எம்பெருமானுடைய திரோதிக்கு பக்தர்களாக மாறினார்கள். ஸ்ரீவிஷ்ணவர்கள் அப்படி பலவரை ஸ்ரீவிஷ்ணவர்களாக ஆக்கியது எம்பெருமானுடைய அவதார். எம்பெருமானாருடைய திருவதார எப்படி அனைத்து உலகத்திலும் அண்ணலின் பெருமையை கொண்டு சென்றதோ அப்படி ஒன்னாலே அனைத்து இடத்தாலும் எம்பெருமானை பற்றி அறிந்து கொண்டார்கள் என்று அந்த தோழியை போவதாக சொல்றார். ஆக அனைத்து பேருமே எம்பெருமானுடைய பெருமையை கொண்டு சேர்த்த ஏற்றம் நம் ஏழிக்கு ராமான ஆகினால்தான் எந்திரமான அனைத்துடன் உடைய உடையவர் அப்படின்னு சொல்லி அந்த எந்திரமானால் எல்லாருக்கும் அன்றாட அங்கிய எல்லை நின்று அனைத்துடன் அப்படியே சுவாமி பேச அனைத்து இல்லத்தாலும் அறிந்தார் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு விளக்கிறார். அனைத்து உலகமும் எம்பெருமான பகவான் திருவடி அனைவருக்கும் வைபவத்தை கொடுத்தார். சரணாகதி ஞானம் சன்னியாசத்தினால மோட்சம் என்று உபயோகித்தீர்கள் சொன்னார். அதை கண்டுகிறவர் சன்னியாசம்னா சாட்சாயி கட்டிக்கிறது அதான் மோட்சம் புரிந்தார். ஆனா எந்த மாணவர்களுக்கு சொல்லல நம்ம சம்பிரதாயத்துல அப்படி இல்லை. ஞானம் என்றால் ஒப்படைப்பு பொறுப்ப தொடங்கணும். ஒருத்தட்ட பொறுப்பு ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஞானம் என்பது ஒருத்தட்ட பொறுப்பை ஒப்படைப்பு. சன்னியாசம்னா நன்றி அந்த காரியத்தை செய்யும். நன்றி எங்கிருமாற்ற பொறுப்பை ஒப்படைக்கிறதுனா பலத்தை ஒப்படைக்கிறதுனா சன்னியாசம். அதாவது சன்னியாசம் பண்ணிக்கொள்வது எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. நாம் சன்னியாசத்துக்கே நாம் நேரடியாக சொல்லுவோம். அதுபடி நான் சன்னியாசிகள் தான் நீங்கள் நான் சன்னியாசிகள் நீங்கள் சன்னியாசி அப்பே பல சன்னியாச சன்னியாசத்தை யார் அனுப்பிக்கிறோம். இந்த காஷாயி கட்டி பிறந்த வைத்து சன்னியாசிகள் பிராமணர்கள் தான் உண்டு. இதுல பண்ணவர்களுக்கு சன்னியாசம் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது. சன்னியாசம் பண்ணுவாங்க மோட்சம்னா அவளுக்கு தான் இருக்கிற மோட்சம் தான். எங்கெருமான தப்பா புரிஞ்சுக்காங்க ஒரு வேதத்தை. சன்னியாச யோகம் என்றால் எங்கெருமான சரணாகதி பண்ணிட்டு அதை யாருமே பண்ணலாம். பிராமணர்களும் பண்ணலாம், சன்னியாசர்களும் பண்ணலாம். எல்லாருக்கும் இப்படி சத்தியம் மத என்ற வேத வாக்கியமா தர்மம் அந்த அனைவருக்கும் புரியும். அப்படி எங்கெருமான சரணமலை வந்து அனைவருக்கும் புரியும். அதனால அனைவரும் இந்த ஜென்மத்திலேயே சண்டாளர்களாக இருந்தாலும் அதோடு இன்னும் மட்டமாக இருக்கிறதா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே எந்தெருமான சரணாகத்தால் நிச்சயமா அவருக்கு இந்த திறமையின் முன்னிலையை மோட்சம் கொடுப்பார். அதான் சன்னியாசையோதா எதேசம் வகுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம விளக்கி காட்டி கொடுத்து எந்தெருமானார் சன்னியாசத்தையே புரிந்து அவர்கள் கொடுத்தார். அந்த எந்தெருமானார் திருவடி வார்த்தை சரியாசம்